శ్రీనివాస మునివర్యమహం ప్రపద్యే శ్రీనారాయణ యోగీంద్ర వరదారి కృపా శ్రీమృంగేశ పాద వినతం శ్రీనివాస ముని భజే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవీంద్రార్కిక కేసరీ వేదాంతాచార్య వ్యోమే సన్నిధత్తాం సదా హృది యోనిమచ్చదాంబుజయ్యామోహతరితరాణి వినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రేక సింధో రామానుజరణో శరణం ప్రపద్యే గాయే ఆమునం తీర్థం సాధు బృందావనే స్థితం నిరస్తమహగ స్పర్శేత కృష్ణక్షాదర నాథేన మునినాథేన భవేయం నాథవాణంకృతం సారస్వర స్రోతోమోదవాసితం శ్రుతీనా శ్రమాయాలం షఠారిం తౌపాస్మహే వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతి సకం యద్వేత్ర శిఖర స్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం సహ ధర్మచరీం శౌరే సంమంత్రిత జగద్ధితామనుగ్రహమయీం వందే నిత్యమజ్ఞాత నిగ్రహాం సమప్యాద్యం గురుం వందే కమలాగ్రహమేధినం ప్రవక్త ఛందసాం వక్త పంచరాత్రశేత్రయం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం హయగ్రీవముపాస్మహే సాక్షాత్ శ్రుత విభవాన్ గురుం శేషాన్ ప్రశ్రిత్య ప్రణేతి వెంకట సూరి లక్ష్మీశ ప్రపదన వైభవ ప్రతిష్టాం రాగాన్య పశ్మకరీం రహస్య రక్షాం లక్ష్మీపతేర్యతిపతేశ్చ దయైకథాం నో యోసౌ పురా సమజ నిష్ట జగద్ధితార్థం ప్రాచ్యం ప్రకాశే దువః పరమం రహస్యం సంవాద ఏష శరణాగతి మంత్రసారః భగవద్ రామానుజర్ అనుగ్రహించ శరణాగతి గద్యం అనుకూడే ఒక సంవాద రూపమైనది. ఇది భాష్యకారుకం பெரிய பெரியாருக்கும் ரங்கநாதருக்கும் நடந்த ஒரு சம்பாத ரூபமானது அப்படின்னுட்டு இது பிரசித்தமா இருக்கு. இது பாஷ்யக்காரர் வந்து இந்த கிரந்தம் சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணல, ஆனா சிலதுக்கெல்லாம் முக்கியமான கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கார். அது எந்தெந்த கிரந்தங்களுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்காருன்னு பார்த்தா அந்த கிரந்தத்தோட ஒரு பிரசித்தி அந்த பிராமுக்கியத்தை நமக்கு பிராதான்யம் தெரிஞ்சு வருது. எத்தனை முக்கியமானது இந்த கிரந்தம் அப்படின்னு ஈஷாவாசி உபனிஷத்துக்கு அனுகிரகிச்சார். எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணல, ஈஷாவாசியத்துக்கு மாத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரத்னத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் தனியா, கீதார்த்த சங்கிரகத்துக்கு பண்ணாரு தனியா வியாக்கியானத்தை. அதே மாதிரி இந்த சரணாகதி கத்தியத்துக்கு கீதா பாஷ்யத்துக்கும் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சார் விஸ்தாரமான வியாக்கியானம். சரணாகதி கத்தியத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு பண்ணாரு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் தான் நமக்கு படைச்சிருக்கு இப்போ தத்துவ டீக்கா அப்படின்னுட்டு. அதே மாதிரி பூர்வமீமாம்சா சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஜெய்மினி சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். இந்த மாதிரி சிலது ரொம்ப முக்கியமான கிரந்தங்கள், அதுல எல்லாம் இங்கெல்லாம் சிலது அபிப்பிராய பேதங்கள் அவருடைய காலத்திலேயே இருந்ததோ அந்த கிரந்தங்களுக்கு எல்லாம் பிரதானமாக சுவாமி தேசிகன் அற்புதமான வியாக்கியானங்களை அனுகிரகிச்சிருக்கார். அந்த மாதிரி கிரந்தங்கள்ல இந்த கத்தியத்ரயம்ன்றது ரொம்ப பிரதானமானது. அதுல கத்தியத்ரயத்திலையும் சரணாகதி கத்தியம் அப்படின்றது இது ரொம்ப பிரதானமானது. பாஷ்யக்காரர் வந்து பண்ண ஒரு மகோபகாரம் என்னன்னா சரீராத்ம பாவத்தை ஸ்தாபனம் பண்ணார். பகவானுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை அற்புதமாக பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும் போது பூர்வாச்சாரியாளுடைய எல்லா அபிப்பிராயத்தை எல்லாம் அனுசரிச்சு ஸ்தாபனம் பண்ணார். அவர் பண்ண இன்னொரு ரொம்ப பெரிய உபகாரம் என்னன்னா பிரபத்தி நேராக மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்றத அவரு முக்கியமாக நமக்கு தெரிவித்தார். முதல் பாஷ்யக்காரர் அனுகிரகிச்சது வேதார்த்த சங்கிரகம் ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், பிரம்மசூத்திரங்களுக்கு மூணு வியாக்கியானம் அனுகிரகித்தார். ஸ்ருதிகளுக்கு வந்து விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணல, வேதார்த்த சங்கிரகத்தை அனுகிரகித்தார். பாஷ்யாதி கிரந்தங்கள்லேயே ஸ்ருதி வாக்கியங்கள் எத்தனையோ விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணார். ஸ்மிருதி பிரஸ்தானத்தில் கீதா பாஷ்யத்துக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் அனுகிரகித்தார். அதே மாதிரி இங்கே இதெல்லாம் வந்து இந்த கிரந்தங்கள்ல என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம், இந்த எல்லா கிரந்தங்கள்லையும் உபாசனையே பிரதானமாக பிரதிபாதனம் பண்ணார். ஏன்னா அது சாஸ்திரத்தில் பிரதானமாக ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. மற்ற தர்சனங்களுக்கு இதுக்கு வந்து உத்தரங்கள் எல்லாம் சூக்ஷ்மமான உத்தரங்கள் கொடுத்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றது வந்து பிரதானமான உத்தேசம் அங்கே இருந்தது. அது வந்து இந்த கிரந்தங்களை எல்லாம் பண்ணார். பிரபத்தி விஷயத்தை அற்புதமாக ஸ்ரீபாஷ்யத்திலேயே சொல்லியிருக்கார். வேதார்த்தம், ஸ்ரீபாஷ்யம் முதலாக கிரந்தங்கள் எல்லாம் பிரபத்திய பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்திலையும் பிரபத்தி விஷயத்தை ரொம்ப சொல்லியிருக்கார், நிறைய பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். பிரபத்தி ரொம்ப முக்கியமானது, அந்த பிரபத்தினால பகவானே பகவானுடைய பிரசன்னத்தையே நாங்கள் அடையலாம், இதெல்லாம் பண்ணார். ஆனா அது நேராக மோட்சத்துக்கு உபாயம் பண்றது அங்க எங்கேயும் சொல்லல. அந்த விஷயத்தை வந்து சரணாகதி கத்தியத்தெல்லாம் கத்தியத்துலதான் சுவாமி பாஷிக்காரர் இங்க ஸ்தாபனம் பண்ணார். அந்த சரணாகதி என்று கூடிய ஒரு அத்தியுத்கிருஷ்டமான நேராக மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்றது தான் வந்து பிரதிபாதனம் பண்றது தவிர அனுஷ்டானமும் பண்ணி காமிச்சார். ஆச்சினோத்திஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்துபி ஸ்வயம் ஆச்சாரத்தே என்ற மாதிரி தானும் நேராக அனுஷ்டானம் பண்ணி அதே இந்த திவ்யமான கஜ்யத் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தில் ஸ்தாபனம் பண்ணார். அந்த சரணாகதியோட அனுஷ்டான விஷயத்தில் சில அபிப்பிராய பேதங்கள் இருந்தது போல தோன்றது அந்த காலத்திலேயே. அதெல்லாமே பரிகாரம் பண்ணி ஒரு சந்தேகமும் இல்லாம சரணாகதி எப்படி மோட்சத்துக்கு நேராக உபாயம் மாறுது, இந்த சரணாகதியோட எப்படி அனுஷ்டானம் பண்ணார் பாஷ்யக்காரர், இந்த அனுஷ்டானம் பண்ண ரீதியில நமக்கு சரணாகதியோட ரகசியங்கள் எல்லாம் எப்படி நமக்கு தெரியறது, இந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் தெரிவது எல்லாருக்குமே உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆவசியத்தை இருந்தது அவருடைய காலத்துல. அப்போ இந்த வியாக்கியானத்தை அனுகிரகிச்சார். இது ரொம்ப பிரதானமான நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான வியாக்கியானம். சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய சரணாகதியை பத்தி நேராக பாஷ்யக்காரரோட கிரந்தத்துக்கு வியாக்கியானம் இங்கேதான் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாமே சுவாமி தேசிகன் சரணாகதி பத்தி நிறைய கிரந்தங்கள் அனுகிரகிச்சிருக்காரு. நிக்ஷேபரக்ஷையில சாஸ்திரியமான ரீதியில எல்லா அனுமானங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி பிரமாணங்களோட நிறைய பிரமாணங்களோட எல்லாம் ஸ்தாபனம் பண்ணார். ஆனா இது நேராக பாஷ்யக்காரரோட வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணி சரணாகதியோட மகிமையை ஸ்தாபனம் பண்ண கிரந்தம் இது. சுவாமி தேசிகனோட கிரந்தங்கள்ல விசேஷம்னா அவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமானதே, ரொம்ப சுலபம் இல்லை எல்லாருக்கும் புரியறதுக்கு. ஆனா சுவாமி தேசிகன் எத்தனை அற்புதமாக பரிபூர்ணமாக விஷயங்களை ஸ்தாபனம் பண்றார் அப்படின்றது அந்த கிரந்தங்கள்ல நாங்கள் பார்க்கலாம். அதனால இந்த கிரந்தத்தோட பிராதானியத்தை மனசுல வச்சு இதை அனுசந்தானம் பண்ணலாம். நம்ம ஆச்சாரியார் ரொம்ப கிருப்பையோட நமக்கு இந்த கிரந்தங்கள் எல்லாம் அனுகிரகிச்சிருக்கார். அதெல்லாம் நாங்கள் வந்து அனுசந்தானம் பண்றது ரொம்ப பிரதானம். அது அனுசந்தானம் பண்ணாதான் கிரந்தங்களோட பிரவர்த்தனையா இருது. நாலு பேருக்கு இந்த மாதிரி கிரந்தங்கள் இருக்கு, சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார் பாஷிகாரோட கிரந்தத்தோட அந்த வியாக்கியானம் எத்தனை அற்புதமா இருக்கு. இது நமக்கு எல்லா விஷயமும் புரியாம இருக்கலாம். அது பார்த்தா சம்ஸ்கிருதம் கிரந்தத்தில் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் போக போக அது விஷயங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. எஸ் தேவே பராபக்தி யதா தேவே பரா ததா குரு தசியைதே கதிதாக்கியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னு உபதிஷத்து சொல்றது. பகவான்லயும் ஆச்சாரியாலையும் நமக்கு பக்தி இருந்ததுன்னா அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கிறது. நேராக சொன்ன விஷயங்கள், அவருடைய மனசுல இருந்த அபிப்பிராயங்கள், இதெல்லாம் நமக்கு ஸ்புரிக்கிறது. அதனால அதெல்லாம் அனுகிரகம், அதெல்லாம் அனுசந்தானம் பண்றது ரொம்ப பிரதானம் கூடிய ஒரு உத்தேசத்தினாலே இந்த கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆச்சாரியாரோட அனுகிரகத்தை பிரார்த்திச்சு இதை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான கிரந்தம், சம்ஸ்கிருத வியாக்கியானம் இதுக்கு இருக்கு. இதை வந்து நான் ஷேர் பண்றேன் எல்லாருக்குமே. எல்லாம் இது பெரிய பெரிய சமஸ்த பதங்கள் எல்லாம் இருக்கும். அந்த அத்தனை நமக்கு ரொம்ப விஸ்தாரமான அத்தியானம் இங்க வேண்டியதில்லை. ஆனா அதோட அர்த்தத்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்சா தேசிகர் சுவாமி தேசிகனோட அபிப்பிராயத்துல பாஷ்யக்காரர் எப்படி இந்த சரணாகதியோட ரகசியங்கள்ல இங்க அனுஷ்டானம் பண்ணி நமக்கு தெரிவிக்கிறார், என்னென்ன விஷயத்தை நமக்கு இங்க தெரியப்படுத்துறார், அவர் அனுஷ்டானம் பண்ண ரீதி என்ன, எல்லாமே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்தி என்று சொல்றார். வியாக்கியானத்தினாலதான் நமக்கு விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெரியறது. கத்திய நேரா அனுசந்தானம் பண்ணா இதுல எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆச்சாரியாளோட வியாக்கியானத்துலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண முடியும். அதனால அந்த திருஷ்டினாலையும் இந்த வியாக்கியானம் ரொம்ப பிரதானமானது. சுவாமி தேசிகனுடைய சைலி எப்படி சுவாமி தேசிகன் தார்க்கிக சிம்ஹர், அதனால தர்க்கபத்தமாக நேரா ஸ்பஷ்டமாக பிரமாணபூர்வகமாக விஷயங்களை எல்லாம் நிரூபணம் பண்ணக்கூடியது அவருடைய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம். அதெல்லாம் நாங்கள் இங்கே ஆனந்தத்தினாலே அனுசந்தானம் பண்ணலாம். அந்த திருஷ்டினாலையும் இந்த கிரந்தத்தை இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலேயே இதுல ரகசிய ரக்ஷாயாம் பிருது கத்தியாதிகாரா அப்படின்னா பெரிய கத்தியம் அப்படின்னு கத்தியங்கள்ல மூணு கத்தியத்துல பரிசானது சரணாகதி கத்தியம். அதனால இதுக்கு பெரிய கத்தியம் பிருது கத்தியம் பிரசித்தி இருக்கு. அதுக்கு பிரக்யாத ஸ்ருத விபவான், பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன்னு அசேஷான் பிரசுரித்தியா, எல்லா ஆச்சாரியாலையும் பிரசுரித்தியா நன்னா ஆசிரியிச்சு இந்த மாதிரி ஆச்சாரியாள் அப்படின்னா பிரக்யாத ஸ்ருத விபவான். ஸ்ருதியோட வைபவத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சுவா, அதையெல்லாம் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தவா, அந்த மாதிரி ஆச்சாரியாளை எல்லாம் ஆசிரியிச்சு பிரணயதி வெங்கடசூரிகி. வெங்கடசூரி இந்த கிரந்தத்தை வந்து ரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம், இதுல என்ன இருக்கு இந்த கிரந்தத்துல அப்படின்னா, லக்ஷ்மீஷன் ஸ்ரீ விசிஷ்டனான பகவானோட அந்த பிரபத்தியோட வைபவத்தை ஸ்திரமாக ஸ்தாபனம் பண்றதுக்காக பிரதிஷ்டாம் ஸ்திரமாக ஸ்தாபனம் பண்றது. அதனால நமக்கு ராகம் முதலான இந்த அஜானம் எல்லாம் நாசமாறுது. ராகாந்திய பிரசமகரீம், எல்லாத்தையும் பூர்ணமாக சாந்தமாக ஆறு மாதிரி பண்ணக்கூடிய இந்த ரகசிய ரக்ஷாம், ரகசிய ரக்ஷா கிருத்தங்கள் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். ரகசியங்களோட ரக்ஷே எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றது இங்கே ரொம்ப சமர்த்தமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். லக்ஷ்மி பதே இந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி பதேஹே எதி பதேஷ, இது வந்து கிரந்த கர்த்திரு இந்த வியாக்கியானத்தோட கர்த்தாவான சுவாமி தேசிகனோட வைபவமும் இந்த கிரந்தத்தோட மகிமே. அதுல என்ன இருக்குன்னா பிரபத்தியோட வைபவத்தை பிரதிஷ்டை பண்றது ஸ்தாபனம் பண்றது. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்ம அஜ்ஞானம் எல்லாம் நாசமாறுது. ராகம் முதலான அஜ்ஞானங்கள் எல்லாம் நாசமாறுது. இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த கிரந்தம் இந்த பிரயோஜனம் இருக்கு. யார் மாதிரி யார் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காளோ இங்கே சம்சாரத்துல, அவ எல்லாம் அதிகாரிகள் இது அத்தியானம் பண்றதுக்கு. இது வந்து லக்ஷ்மி பதேஷ யதி பதேஷ ஜெயிக தாம்னஹா தோசம் புரா சமஜனிஷ்டார்த்தம் ప్రాచ్యం ప్రకాశేతు పరమం రహస్యం సంవాదే శరణాగతి మంత్రసారహ. ఇది సంవాద అని అన్నారు. సంవాదం మన నడిన ఒక డైలాగ్ భాష్యకారుకం. అప్పుడం లక్ష్మీపతే యతిపతేశ్చ శ్రీ విశిష్టనాన భగవానుకం యతిపతిహళాను భాష్యకారుకం నడులే அவ ரெண்டு பேரும் நடுவில் நடந்த இந்த சம்வாதம் தயைகதாம்னே அவருடைய இது பிரதானமான குணம் அசௌ புறா சமஜநிஷ்டா. எதுக்காக வந்தது இந்த கிரந்தம்? இந்த ஒரு சம்வாதம் எதுக்காக நடந்தது? ஜெகத்ஹிதார்த்தம். எல்லாமே நம்ம ஆச்சாரியர் ஜெகத்தோட ஹிதத்துக்காக பண்ணக்கூடிய காரியம் இதெல்லாம். பிராச்சியம் பிரகாஷயது இந்த சரணாகதி மந்திரசாரா அப்படின்னாரு. இதுல என்ன இருக்குன்னா, சரணாகதி இருக்கக்கூடிய மந்திரத்தோட சாரபூதமான அர்த்தங்கள் எல்லாம் இதுல இருக்கு. இது பாஷிக்காரரே முதல் பண்ணதா? யார் பண்ண அப்படின்னா பிராச்சியம் அப்படின்னா ரொம்ப பிராச்சீனமானது, சுட்டிஹள்ளியே பிரசித்தமானது. அந்த சுட்டிஹள்ளியே பிரசித்தமான சரணாகதி மந்திரத்தோட சாரத்தை எல்லாம் உள்ள இந்த கிரந்தம் இது ரகசியமானது. ரொம்ப உபனிஷத்து மாதிரியே பரமம் ரகசியம், பரம ரகசியமானது பிராச்சியம் பிரகாஷேது. இந்த சரணாகதி மந்திரசாரம் இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு பிரகாஷிக்கட்டும். இந்த சம்வாத ரூபமான இந்த சரணாகதியோட மந்திர சாரம் நமக்கு அந்த பகவானோட தயனால நமக்கு உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதுல பாஷ்யக்காரர் ஆரம்பிக்குச்சே ஸ்ரீ அத்ர பகவான் பாஷ்யகாரா. பாஷ்யக்காரர்னே பிரசித்தி அவருக்கு. சுவாமி தேசிகன் காலத்திலேயே ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிச்சதுனால பாஷ்யக்காரர்னு பிரசித்தி இருந்தது. சதாச்சாரிய சம்பிரதாயானுகத துவயவச்சனேன, சதாச்சாரியாருடைய சம்பிரதாயத்தினாலே படிச்ச அந்த துவய மந்திரம் எது இருக்கோ அதனோட ஸ்வயம் அனுஷ்டிதம், தாங்கள் நேராக ஸ்வதாக அனுஷ்டானம் பண்ணப்படுத்தா நியாச வித்யா நியாசாக்கிய வித்யா விசேஷம். இந்த பேர் எதுக்கு உபயோகிக்கிறார் சுவாமி தேசிகன்? நியாசம் அப்படின்றதுனா சுத்திகள்ல சொல்லப்பட்ட பேர். இது பிரம்மசூத்திரங்கள்ல சொல்லிச்சே சொல்றார். இந்த பிரம்ம வித்தியாள் எல்லாம் சுத்தியில நேராக சொல்லல பேர். சுத்தியை வந்து அதோட பிரகரணத்தையும் அங்கே வரக்கூடிய சித்தங்களையும் எல்லாம் பார்த்து நாங்கள் ஊகை பண்றோம். இது மாதிரி வித்யை, இது இதர வித்யை, இது பூம வித்யை, இது புருஷ வித்யை, இது அந்தராதித்ய வித்யை. இந்த பேரெல்லாம் எப்படி வந்ததுன்னா அங்க வரக்கூடிய ஒரு உபாசியத்தோட பேரோ இல்ல அந்த ஆச்சாரியாளோட பேரோ இல்ல சிஷியனோட பேரோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து இது இந்த மாதிரி வித்யை அப்படின்னு தெரியறது நமக்கு. ஆனா பிரபத்தியோட விசேஷம் என்னன்னா நேராக நியாச வித்யேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்தியில நேரா நியாச வித்யே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாச வித்யேன்னு கூடிய நியாசம் அனுக்கூடிய வித்யா விசேஷம், விசேஷமான ஒரு வித்யேன்னா அது உபாசனை பிரம்ம வித்யக்கு சமானமானது. சுவானுபந்தி சஞ்சி ஜீவ விஷயா யதாவத் பிரகாஷன், தன்னோட தனக்கு சேர்ந்தவாளையும் கூட எல்லாரையும் கூட சஞ்சி ஜீவ விஷயா நன்னா உஜ்ஜீவனம் பண்றதுக்கு பண்ணக்கூடிய ஒரு இச்சைனாலே எல்லாரையும் நன்னா உஜ்ஜீவனம் பண்ணட்டும். உஜ்ஜீவனம் அப்படின்னாலே பகவான்லே இருக்கிறது. புத் அப்படின்றது பகவானுக்கு ஒரு பேரு. புத் அப்படின்னு சசிய உதிக்கு நாமா உபனிஷத் சொல்றது. சசிய உத்து நாமா சசியேதா கப்யாசம் புண்டரீகமே மக்ஷினி சசிய உதித்தி நாமா. அந்த பகவானுக்கு உத் அப்படி என்ன பேரு? உஜ்ஜீவனம் அண்ணா. பகவான்லயே எப்பாவும் நினைச்சிருக்காளே அவளுக்கு வந்து அவள் வந்து உஜ்ஜீவனம் பண்ற அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தனக்கு சேர்ந்தவாளை எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு உத்தேசத்தினாலே நியாச வித்தியில பாஷிக்காரர் இங்கே அனுகிரகிச்சிருக்காளே அவளை அனுஷ்டானம் பண்ணது. அதே யதாவது பிரகாஷன் எப்படி இருக்கோ அப்படி பிரகாஷம் யதாவது இதான் ரிஷிகள் பண்ணக்கூடிய காரியம். இது ரிஷின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சாட்சாத்துக்க தர்மானா ரிஷயோபவன் பிரபு அப்படின்னு சொல்ற அவ எல்லாம் தர்மத்தை நேராக சாட்சாத்தானம் பண்ண வேண்டுவா. இன்னொரு ரிஷிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யதார்த்த தர்ஷி யதார்த்த திருஷ்டார்த்தவாதி. யதார்த்ததர்ஷி யதார்த்த துஷ்டார்த்தவாதி அப்படின்னு ரிஷிகளுக்கு எப்படி இருக்கோ விஷயங்கள் அப்படி நேராக கண்டவாள் யதார்த்த தர்ஷிகள். அது மாத்திரம் இல்ல, யதா துஷ்டார்த்தவாதி எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி சொல்லிருக்காரு, நமக்கு பிரதிபாதனம் பண்ணிருக்காரு, பிரவர்த்தனம் பண்ணிருக்காரு. பார்த்தது ஒண்ணு சொன்னது ஒண்ணு இல்ல, அதனால ரெண்டும் எல்லாம் அதே விஷயம்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தது ஒண்ணு சொன்னது ஒண்ணு உரைத்தது ஒண்ணு இல்லாம கண்ணனே கண்ட கடிய காதல் பாணர் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்றார். பார்த்துருக்கு ஒண்ணு சொல்றது ஒன்னும் இல்லாம பகவானையே பார்த்து நேராக சொன்ன நம்ம பாணபட்டர்னு அமலாதிபுரம் வியாக்கியானத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர் யதாவது பிரகாஷன் தம்ம கிரந்தத்தோட பத்தி சொல்றாரு சுவாமி தேசிகனே, எப்படி இருக்கோ அப்படி பிரகாசம் படுத்துட்டு இருக்கேன் நான். இது வந்து ராமாயணத்தோட ஸ்ரீமத் ராமாயணத்துல பிரதானமாக தெரியக்கூடிய ராமாயணம்ன்றது சரணாகதி கிரந்தமே, அது அதுவே அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னார். அதுல சீதாமுவாச்ச அதிசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காபுத்தம் ஜனம் இதம் வசனம பிரவீத்து இதெல்லாம் அதுக்கு பிரமாணம் பிரேமஸ்தான். ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுடைய சமீபத்துல அவர் சன்னிதானத்திலே லட்சுமணர் வந்து சொல்றாரு சீதாமுவாச்ச அதிசாக பிராத்துகு சரணம் பாடம் நிபீட்ய ரகுநந்தனா. ஸ்ரீராமருடைய திருவடிகளை நன்ன பத்திரமாக பிடிச்சு சீதாமுவாச்ச அதிசாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதையோட சன்னிதானத்துல ரெண்டு பேரும் சேர்த்து அவர் சொன்னாரு, நானும் என்னை அழிச்சுட்டு போ, எல்லா கைங்கரியங்களும் பண்றேன், வைதர்மியம் தேக வித்தியதே இதெல்லாம் எனக்கு என்னுடைய சொரூபத்துக்கு அனுகுணமானது, உனக்கும் அனுகுணமானது, ஒரு சேஷபூத்த நானவனுக்கு எப்படி நீ வச்சுக்கோணுமோ அந்த மாதிரிதான் நீயும் வச்சு வைக்க வேண்டியது, நானும் சேஷபூத்தன் எல்லாம் சொல்றார். சீதா சமுட்சம் தாபுஸ்தம் இதம் வச்சனம் அப்பிரவீத்து பரவானஸ்மி காப்புஸ்தாம இவ் வர்ஷசதம் ஸ்திதே சொன்னார். ஒரு பருணக்குடிய ரச்சனை பண்ணுப்பா நிர்மாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னப்போ உனக்கும் அனுகூலமா இருக்கணும் எனக்கும் அனுகூலமா இருக்கணும் அந்த மாதிரி, ஏன்னா தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் கைங்கரியங்களை பண்ணுவேன் லட்சுமணர். அதுக்காக அவர் சொன்னாரு, என்னோட அனுகூலம் முக்கியமே இல்லை, இங்கே தனக்கேயாக இணை கொள்ளும் இதே ஆழ்வார் சொன்ன மாதிரி சொன்னாரு. பரவானஸ்மி காப்புத்தா பை வருஷசதம் ஸ்திதே நூறு ஒரு ஆறு வருஷங்களாலும் என்னைக்கும் நான் உனக்கு தாசுபூத்தனே மோட்சத்திலையும் தாசுபூத்தாளே நாங்கள் பகவானுக்கு. அதனால ஸ்வயம் துருச்சிரே தேசிய கிரியதாமிச்சு மாம்பரம் உனக்கு எது இஷ்டமோ உனக்கு அனுகூலமோ அந்த தேசத்துல சொல்லு, அங்கே நான் நிர்மாணம் பண்றேன், என்னுடைய அனுகூலம் இங்க முக்கியம் இல்லை, எனக்கு என்ன எனக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்கும் எனக்கு வேண்டியதில்லை, உனக்காகவே கைங்கரியம் ஆனும் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு. அது சீதா சமக்ஷம் சீதையோட சமக்ஷத்துல சொல்றார். இதெல்லாம் வந்து ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் இத்தியாதி பிரகாரேன ஸ்ரீ ஸ்ரீ பிரபத்தி ஸ்ரீ பிரபத்தி பிரபதன ஸ்ரீ பிரபத்தி ஸ்ரீ பிரபத்தி முதலு தது அனுகிரக பூர்வகம் அப்படின்னார். இது முதல்ல சொல்றாரு எப்படி பண்றாரு இந்த கிரந்தத்தோட அவதாரிக்கை இது. ஸ்ரீ பிரபத்திய முதல்ல பண்ணணும், பிரபத்திய பண்ணி ஸ்ரீதேவியோட அனுகிரகத்தை பெற்று ஸ்வசிய பகவதா சஞ்சாத்தம் பாஷ்யக்காரருக்கும் பகவானோடையும் நடந்த இந்த ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் இதனால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா ஸ்வயம் பிரயோஜனம் பகவானுக்கே பிரயோஜனம், பகவானுடைய அவன்தான் பிரதான கர்த்தா அவன்தான் பிரதான பலி இதெல்லாம் அனுசந்தானப்பட்டிருக்கு நாங்கள் விசேஷமாக. சம்வாத விசேஷத்தை சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்துல வந்து நிபத்னாதி நமக்கு பிரதிபாதனை பண்ணிட்டு இருக்காரு. அதுல சொல்றாரு இதுல முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்றார். பிரதிவசனாம் சிஸ்து சரணாகதி வசீகித்த சரண்ய அபிப்பிராய விசேஷ உன்னயனேன நிபத்தி. சில பேர் சொல்றார் பகவானுடைய பிரதிவசனம் என்ன உத்தரம் அசிகாரரு பிரார்த்திச்சார் அதுக்கு பகவான் உத்தரம் கொடுத்தான். இந்த சம்வாத ரூபத்துல இருக்கிறது ஒரு டயலாக், அதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா பகவானுடைய அபிப்பிராயம் என்ன. சில பேர் இப்படி சொல்றார் சுவாமி தேசிகன் தன்னுடைய அபிப்பிராயம் அப்புறம் சொல்றார். சரணாகத்தினாலே வசீகித்தனான அந்த சரண்யன் சரணாகத்தினாலதான் அவனை வசப்படுத்தின்று விடலாம் நாங்கள். சசிய வசீகரணம் தச்சரணாகதி ரேவா பாஷத்துல சொல்றார் சுவாமி பாஷக்காரர். இவ்வாஷத்துல பகவானை எப்படி வசீகரணம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வசீகரணம் பண்ணணும்னா ஒன்னும்னா சொல்லுண்டு வந்தது கடோபரிஷத்துல. இதே நீர் வசப்படுத்துண்டா இதை வசப்படுத்தலாம், இதை படுத்துண்டா இதை படுத்துக்கலாம், இதை வசப்படுத்தா இதை வசப்படுத்த, இந்த மாதிரி சொல்லுண்டே வருது உபனிஷத்து கடோபரிஷத்துல வச்சு இதெல்லாம் வசப்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு இன்னும் எது உத்கிருஷ்டமானது வசப்படுத்துவது கஷ்டமானது? தேவ்ஜிஷ்ட பரம் மனஹா மனசஸ்து பரா புத்தி புத்தேகே ஆத்மா மகான் பரஹா மகதா பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷ பரா புருஷாத் நபரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகதி. இந்த இந்திரியங்களை ஜெயிக்கணும்னா விஷயங்களை வசீப்படுத்தணும், விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா மனசை வசீகரணம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும், புத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆத்மா, அதுக்கு மேல சரீரம் சொல்ல உபனிஷத்துல சரீரம் பிரதானம் சாதனம் தர்மானுஷ்டானத்துக்கு. சரீரம் நல்லா இருந்ததான் உபாசனையே தியானமே எல்லாமே ஏற்படுறது, அனுஷ்டானம் எல்லாம் பண்ண முடியும். அதை காப்பாத்துக்கணும், அதை வசப்படுத்தணும். அதுக்கின்னு மேல என்னன்னா பகவான் புருஷன் சந்திரன் பிரசித்தமான, அதுக்கு மேல யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி என்ன பகவானை வசப்படுத்தின்னு விட்டா எல்லாமே நமக்கு வசத்துக்கு வந்து எதுவுமே நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த பகவானோட வசீகரணம் பண்றதுக்கு இது இரண்யனோட சரணாகதினாலேயே அவனை வசீகரணம் எப்படி அவனை வசப்படுத்த போறது என்ன சசிய வசீகரணம் தச்சரணாகதி ரேவா கால் பிடிச்சாங்களோ அப்படின்னா அந்த பாதங்களை ஆசிரியத்து விடுங்கோ பத்திரமா அவனும் வசப்படுத்தலாம் அப்படின்னா அந்த இது அதை வந்து இங்க பிரகாசம் படுத்துறது. அந்த சரண்யா சரணாகதி வசீகரித்தா சரண்யா அபிப்பிராய விசேஷ உன்னயனே நிபத்தியதே இது ஏகே. அவனுடைய அபிப்பிராய விசேஷம் சரணாகத்தினால வசீகரித்தனான பகவானோட அபிப்பிராயம் சொல்லப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றா. விசேஷமான அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்புறம் இஹா சம்பத்ஷதே இத்தியந்தம் இங்க வந்து இந்த கத்தியத்துல வரக்கூடிய வாக்கியங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எதுல சொல்லிருக்கு, எப்படி இது துவயமந்திரத்தோட அர்த்தம் அப்படின்னு சொல்றது, துவயமந்திரத்தோட அர்த்தம் அப்படின்னு சொன்னா எப்படி இதுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத இங்க சங்கிரகமாக சுவாமி தேசிகன் அவதாரிக்கையில சொல்ற. பகவன் நாராயணாபிமதானுரூப அங்கேருந்து ஆரம்பிச்சு இது சயைவ சர்வம் சம்பத்ஷதே ஸ்ரீமச்சப்த அபிப்ரேத பிரதர்சனம். இது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்றது பூர்வகண்டம். உபாய அனுஷ்டானம் அங்கே பண்றது உபாய அனுஷ்டானம் உதாரணமா இல்ல ஸ்ரீமத் அனுஷப்தம் முதல்ல இருக்கு, நாராயண சப்தம் அப்படி இருக்கு, சரணோ சரணம் பிரபத்யே சரணம் வந்தா உபாயமாக அடையிறேன் அப்படி இருந்தது. அதுல ஸ்ரீமத் கூடிய சப்தத்தோட அர்த்தம் இந்த கத்தியத்துல எங்க தெரியறதுன்னா ஆரம்பத்துல இருந்து பகவன் நாராயணாபிமதானுரூபா அங்கேருந்து ஆரம்பிச்சு சர்வம் சம்பத்ஷதே அந்த பாகத்தை வரைக்கும் ஸ்ரீமத் கூடிய சப்தத்தோட அர்த்தம் தெரிய வரும். அதார்த்தம் அகிலேஹேய பிரஜனீகா அப்படின்னு ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யா இத்தியந்தம் நாராயண சப்தார்த்த விவரணம் அசரண்ய சரண்யான்றவருக்கும் நாராயண சப்தத்தோட விவரணம். இது வந்து கிரந்தத்துல எங்கெங்க பாகத்துல துவயமந்திரத்தோட எந்தெந்த சப்தத்தோட அர்த்தங்கள் நான் அனுசந்தானம் பண்ணணும்ன்றதை காமிக்கிறாரு. அதுக்கு நடுவுல தன் மத்திய ஸ்ரீமன் நாராயணா இது விஸ்பட்டனம் ரெண்டு விஷயம் வருது. நாராயண சப்தம் நடுவுல அகில தெளிக்காண்டு ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யாங்க வரைக்கும் நாராயண சப்தம் ரெண்டு விஷயம் வருது. நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னா ரெண்டு விஷயம் எதுக்கு வரணும் அண்ணா அவனே உபாயம் அவனே உபேயம். உபேயம் அண்ணா ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட், உபாயம் அண்ணா மீன்ஸ் இட்டம் புரியம் ரெண்டும் அவனே தான், உபாயமும் அவனே உபேயமும் அவனே அப்படின்னு சொல்றதுக்காக உபாய உபேய வாக்கியோகோ சித்தரூப பிரதானாம்ச வியஞ்சனம் பிரதானமாக சொன்னார். நாராயண சப்தம் ரெண்டு விஷயம் எதுக்கு வந்தது, சரணாகதி தானே சொல்லிட்டு இருக்கார், பாஷிக்கார சரணாகதி தானே பண்ணிட்டு இருக்காரு, அதுதானே உபாயம். நாராயண சப்தம் வந்தது எதுக்காக ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா சரணாகதின்றது ஒரு உபாயம், அந்த உபாயமே பிரதானம் இல்லை. பாயம்ன்றது சில ஒரு அனுஷ்டானம் பண்றோம், கிரியைகள் ஒரு கர்ம மாதிரி அனுஷ்டானம் பண்ணா அது முடிஞ்சது, அது வந்து அச்சேதனம் சொல்லப்படுது. காம்பினேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ், அது மானசிகமானதோ பாஹ்யமானதோ தெய்வீகமானதோ காய்கமானதோ வாசிக்கமானதோ இதெல்லாம் இருக்கக்கூடியது சேர்ந்து சில கிரியைகளை பண்றோம் நாங்கள், அதுதான் ஒரு கர்ம சொல்லுவோம். சரணாகத்தையும் அதே மாதிரி தான், பிரார்த்தனை பண்ணி மனசுல அனுசந்தானம் பண்ணி விசுவாசத்தோட எல்லாம் பண்ணி நாங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடியது. இது சரணாகத்தின்றது ஒரு அச்சேத்தனம், அது முந்திட்டுது, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு தான் முடிஞ்சது. ஆனா அதுவே நேராக நமக்கு பலம் கொடுக்கிறதா அப்படின்னா, சரணாகத்தியே பலம் கொடுத்துட்டா சரணாகதி யாருக்கிட்ட அனுசந்தானம் பண்ணாலும் பலம் வரணும். ஏன்னா சரணாகதி தானே முக்கியம், யாருக்கிட்ட பண்றதோன்றது முக்கியமோ சரணாகதி முக்கியமோ என்ன, அந்த சரணாகதிய எந்த தேவதையில அனுசந்தானம் பண்றோமோ அந்த தேவதைக்கு எந்த பிரயோஜனத்துக்காக நாங்கள் சரணாகதி பண்றோமோ அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அந்த பலம் வருது அந்த தேவதையினாலேதான், கர்மத்தினாலேயே வருதில்ல. சரணாகதின்றது இல்ல என்ன அப்புறம் பலமே வராது. அதனால அதுவும் முக்கியமானது, அதுதானே மோட்சத்துக்கு உபாயம் சொல்றது. அந்த சரணாகதி அனுஷ்டானம் பண்ணா அதுவே பலம் கொடுக்கறதில்லை. அதனால பிரீத்தனால பகவான் தான் கொடுக்கிறான், அது சித்தமான உபாயம் சொல்லப்படுறது. அதனால வரக்கூடிய பலம் என்ன, இந்த சரணாகதின்றது சாத்தியம் சொல்லப்படும். பகவான் வந்து சித்தன், ஆல்ரெடி அவைலபிள், சித்தம் அண்ணா ரெடிமேடு, ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும் ஏற்கனவே. சாத்தியம் அண்ணா ஒன்னு டு பி அச்சீவ், பண்ணணும், ஏதோ பண்ணி நாங்களும் அச்சீவ் பண்ணணும். சாத்தியம் அப்படின்றது சாத்தியமானது சரணாகதி என்ன, இன்னும் பண்ணல நாங்கள், அது பண்ணணும். சில காரியங்கள்னாலே அது வந்து அனுசந்தானம் பண்ணி பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணி பண்ணாதான் அது பூர்ணமா இருக்கு சரணாகதி. ஆனா பகவான் ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை, இருக்கும் ஏற்கனவே. பகவானே ஏன் கொடுக்க கூடாதுன்னா, இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றான் பகவான், பண்ணல என்ன அவனுக்கு தோஷம் வருது. இந்த மாதிரி எல்லாருக்கும் எதுவுமே கேட்காம பலம் கொடுத்துட்டா மொத்தம் சாஸ்திரத்துக்கு அனுகுணமா இருக்கும், அவத்தம் விருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் எதுவுமே கேட்காம எல்லாருக்கும் பலம் கொடுக்க முடியாது, அவனுக்கு தோஷம். மகாராஜா வந்து யாரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாளோ அவளை ஆதரவு பண்ணணும், யாரு ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னா அவளை சிக்ஷை பண்ணணும். அதுதான் அவனுக்கு குணம், பண்ணல என்ன தோஷம், அவனுக்கு சிக்ஷை பண்ணல என்ன தோஷமா இருக்கு. அதனால பகவான் வந்து சர்வேஸ்வரன் சேத்தனாக்களை எல்லாம் விஷயத்துல உதாரணம் பண்ணோம்னா, பண்ணட்டும் அபேட்சப்படுறான். சாஸ்திரத்திலையும் சொல்றது இப்படி பண்ணு பண்ணாதே, ஒண்ணுமே பண்ணாம எல்லாம் கிடைச்சு கொடுத்ததுன்னா சாஸ்திரத்துல எதுக்காக எல்லாம் உபதேசம் பண்ணு, உபாசனைகள் 32 விதமும் உபாசனை பண்ணு பகவானை அடையாளத்துக்கு சொல்றது, இதெல்லாம் வியர்த்தமாயிடுறது. எதுவுமே எல்லாமே பலம் வருதுன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் சாஸ்திரம். அதனால சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இச்சாபேட்சா பகவான் அபேட்சப்படும். ஆனா இதனாலேயே பலம் வருதில்லை, இந்த அனுஷ்டானம் பண்ணா இதனால பிரீத்தனான பகவான் தான் பிரதானமான சித்தமானவன் உபாயம், பிரதான உபாயம் பகவானே. அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக நாராயண சத்தம் ரெண்டு விஷயம் வந்திருக்கு, உபாயமும் அவனே உபேயமும் அவனே. கடிக்கிறது சித்தமான உபேயம் சொல்லப்படும், உபயத்திலையும் சித்தம் சாத்தியம் ரெண்டு இருக்கு. பகவான் ஏற்கனவே இருக்கான் நமக்கு மோட்சத்திலே, அவனை அனுபவிக்கலாம், அவனோட ஜீவ மகள விக்கிரகத்தை பார்த்து ஆனந்தமா இருக்கலாம். அது மாத்திரமே நம்ம சுரூபம் இல்லை, நம்ம சுரூபம் சேஷத்துவம் அப்படின்னா பகவானுக்கு அந்த சுவாமிக்கு வந்து ஒரு தாசபூதம் சர்வவிதமான கைங்கரியங்களை பண்ணணும், அதுதான் நமக்கு சாதிக்க வேண்டியது. அது நமக்கு இன்னும் கிடைச்சில்ல, பகவானோட ஜீவ மங்கள விக்கிற அனுபவம் ஏற்கனவே இருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனா கைங்கரியம்ன்றது நமக்கு கிடைக்கணும், அது சாத்தியமான உபேயம், சித்தமான உபேயம் பகவான் தான். அல்ல இந்த சித்தமான உபாயமும் சித்தமான உபேயமும் பகவானே சொல்றதுக்கு ரெண்டு விஷயம் நாராயண சப்தம் வருது இங்கே அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அனன்ய சரணா அகம் இது உத்தம புருஷ அபிப்பிரேத அதிகாரி விசேஷோக்தி. அதார்தும் வரக்கூடிய பாகத்துல அனன்ய சரணா அகம் அப்படின்னு வருது, ஸ்ரீமன் நாராயணா அசரண்ய சரண்யா. அங்க வரைக்கும் ஆச்சு, அங்க வரைக்கும் வந்து ನಾರಾಯಣ ಶಬ್ದಾರ್ಥಂ ಅದಾರ್ಧು ಅನನ್ಯ ಶರಣ ತ್ವತ್ಪಾದಾರವಿಂದಯುಗಳಂ ಶರಣಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಅದರಲ್ಲೇ ಒಂದು ಅನನ್ಯ ಶರಣ, ಅನನ್ಯ ಶರಣ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಯಾರು ಎಲುಕೆ ಇಲ್ಲ, ಶರಣಂ ಯಾರಿಯೂ ಆಶ್ರಯಕ್ಕಿರ್ತಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾರುಮೇ ಇಲ್ಲ. ಇಂದ ಫಲತಕ ಮೋಕ್ಷ ಫಲತಕಾಹ ಆಶ್ರಯಕ್ಕಿರ್ತಕ್ಕೆ ಯಾರು ಕಡೆಯಾದ ಸ್ವರ್ಗಂ ಬಲವಣ್ಣವನ್ನ ನಾನು ಅಗ್ನಿಯ ಆಶ್ರಯಕ್ಕಿಂತ ವರುಣನೇ ಪೂಜೆ ಪಡಲ್ಲ, ಅವನ ಕುರ್ತು ಬಾಯಿಯ ಕುರ್ತು ಏದಾವುದು ಯಾಗಂ ಪಡಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಕಡಿಕಿಲ್ಲ. ಮೋಕ್ಷ ಯಾರಿಗಿಂತ ಕಡಿಕೆ ಯಾರುಮೇ ಇಲ್ಲ. ಎನಿಕ್ಕೆ ಸಂಸಾರತ್ವತ್ತೋಡೆ ಭಯತ್ತನಾಲೆಯನ್ನೇ ರಕ್ಷಣೆ ಪಡ ಕೂಡಿಯ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವ அந்த மாதிரி யாருமே கிடையாது, அந்த மாதிரி உபாயமே இல்லை எனக்கு. எந்த யாகத்தினாலையும் எதுனாலையும் மோட்சம் வராது, அதனாலே பிரம்ம வித்தியனாலே வருது அப்படின்னா அது பண்றதுக்கு சாமர்த்தியமே கிடையாது. அதனாலே அனன்ய சரணா வேற உபாயமே இல்லை எனக்கு அப்படின்னு கூடிய ஒரு அதிகாரி. மோட்சத்துக்காக வேற வழி இல்லை, மோட்சத்துக்கு ரெண்டு வழி சொல்லியிருக்கு உபதேசங்கள்ல குட்டிகள்ல. உபாசனை வந்து சரணாகதி ஒண்ணு, உபாசனையே பண்ணக்கூடாது என்ன, அதுக்கு சாமர்த்தியம் சக்தி உட்கணும் அதிகாரம் வரும் விளம்பரம் நிறைய விஷயங்கள் வேணும் அதுக்கு. அதெல்லாம் எதுவுமே என்ன எங்கிட்ட இல்ல, எத்தனை ஆயிரம் கணக்கு வருஷம் உபாசனை பண்றா, தியானம் பண்றா, பத்தி நாளும் பண்றா, ஒரு எந்த விதமான வருணாசிரம தர்மத்தை விடாமல் பரிபூர்ணமாக எல்லா அனுஷ்டானம் பண்ணுண்டு, அதுக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, பிரதி நாளும் பண்ணணும், நிரந்தரம் தியானம் பண்ணணும், இதெல்லாம் யாருக்கும் நமக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நல்லா ஒருத்தன் தெரிஞ்சவன் வேற உபாயம் கிடையாது, ஆனா மோட்சம் வேணும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லப்படுது அனன்ய சரணா அப்படின்னு சொல்றது. அனன்ய சரணா சொல்லும் உத்தம புருஷம் அப்படின்னா அகம் அப்படின்னு சொல்றது. உத்தம புருஷம் மத்தியம புருஷம் உத்தம புருஷம் எல்லாம் சொல்லக்கூடியது அகம் அப்படின்றது உத்தம புருஷம். அகம் அனன்ய சரணா நானு சொல்லியிருக்கேன் சொல்லக்கூடிய அதிகாரி விசேஷம். பாதாரவிந்தயுகளம் இத்தியாதிக்கம் அப்படி அர்த்ததா சுரூபத்திய மாந்திர வர்ணிக்க பதத்திரைய ஞாபகம் விசேஷிக்கு சொல்ல நிறைய உபயோகிக்கிறார் வைபவமாக அவருடைய வியாக்கியானங்கள்ல. மாந்திர வர்ணிக்கம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் எல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சுலபமாக எல்லாம் தெரியுது. மந்திர வர்ணம் அப்படின்னா மந்திரம், மந்திரத்தில் சொல்லக்கூடியது சப்தங்கள் வர்ணங்கள்னாலே பண்ணப்பட்ட பதங்கள் இருக்கு, அங்கு சப்தம் மந்திர வர்ணம் மட்டும் சொல்லப்படுறது. எது என்ன துவய மந்திரமே, அந்த மந்திர வர்ணத்துல பதத்திரயம் இருக்கு, மூணு பதங்கள் இருக்கு, இந்த மூணு பயத்தோட ஞாபகம் அப்படின்னா ஸ்வத் பாதாரவிந்த யுகளம் ஸ்வது பாதாரவிந்த யுகளம். சட்டமாக துவயமந்திரம் பார்த்தா ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, அதோட மூணு அர்த்ததா ஸ்வரூபத்தஷ அப்படின்னார். அர்த்தத்திலையும் அதோட சுரூபத்திலையும் பாதாரவிந்த யுகம் ரெண்டு பாதங்கள், பாதாரவிந்த யுகளம் சரணம்ன்றதுனாலே அர்த்தம் தெரியுது. அதுல ரெண்டு பாதங்கள் திருவச்சனத்துல இருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே பாதங்கள் ரெண்டு, பகவானோட ஸ்ரீ பாதாரவிந்த யுகளம் பாதாரவிந்த யுகளம் அது சரணமகம் பிரபத்யே. அது அடுத்தது ஏவம் பிரதானதமேன சித்தோபாயேன சித்த பிராப்தியன சா மகாவாக்கியார்த்த பரியவசான பூமித்தையா சப்த பிரதானிய சுப்த பிராதான்யவானு சாத்தியோபாயாம்சில சித்தனம் சித்த உபாயம் சித்த பிராப்தியம் அதான் சித்த உபாயம் உபயம் பிராப்தியம் அட்டைன் கோல் ஆஃப் அட்டைன்மெண்ட் எது கோல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் பிராப்தியம் சித்தமானவன் பகவான் தான், சாத்தியமானது கைங்கரியம், சித்தமான உபாயம் பகவான் தான், சாத்தியமானது பிரபத்தி. இங்கே பிரதானமானது எது என்ன, பிரதான தமம் அப்படி என்னாரு, பிரதான தமம் என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அது பிரதான தரம் பிரதான தமம் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கு மேல இல்ல, ரொம்ப அத்தியந்த பிரதானமானது சித்த உபாயமும் சித்த பிராப்தியமும் நாராயணன் சொல்லி அதன் துணையில சகா மகா வாக்கியார்த்த பரியவசான பூமி. மகா வாக்கியார்த்தம் பயமற்றமே நாராயணச்சரணம் பிரபத்தியு கூடியாது. இந்த வாக்கியம் பாக்கியக்காரனுக்கு சொல்லக்கூடிய பகவான் நாவ் நாராயணாதிபதா உபாய வாக்கியத்தோட பரியவசான பூமி, கன்க்ளூடிங் பார்ட், தட் இஸ் த நிர்ணயம், எங்கே முடியுது இதோட அர்த்தம் அப்படின்றது, சப்த பிராதான்யவான் அப்படின்ற சப்தத்தினாலே பிரதானமாக தெரியுது. நேராக சொல்லப்பட்டது சாத்தியோபாய அம்சா, சாத்தியோபாய பிரபத்தி, பிரபத்யே அப்படின்றது, சரணமகம் பிரபத்யே, பிரபத்யேன்றது சாத்தியோபாயத்தை சொல்றது பிரபத்தி. அந்த சாத்தியோபாயத்தை அம்சம் தான் இங்கே முடியுது. சப்த பிராதான்யவான், சப்தத்தினாலேயே தெரியறது பிரபத்தி அப்படின்றது. அந்த மகா வாக்கியத்தோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, எங்க முடியறது பிரபத்தியில முடியுது, பிரபத்தியே அப்படின்றது. அது சாத்தியமான உபாயம், சாத்தியமான உபாயம் அது சொல்றது. சாத்தியமான பிராப்தியம் எது அப்படின்னா, வாட் இஸ் டு பி அட்டைன்ட், டு பி அச்சீவ், நமக்கு இன்னும் கிடைச்சில்லையா, அது கிடைக்கணும் நமக்கு. மோட்சத்திலையும் பகவான் கிடைச்சு விடுறான், அவனோட அனுபவம் எல்லாம் நமக்கு நேராகவே இருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் வேற ஏதாவது ஒரு காரியம் பண்ணி பகவானோட ஜீவமங்கள விக்கிரகம் அனுபவிக்கிறது, மங்கள விக்கிரகத்தை உண்டாக்கணுமா அப்படின்னா, ஏற்கனவே இருக்கான் பகவான் திவ்ய மங்கள வைக்கிறமோ, போஷிடுறதுல்லா திவ்ய எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதுக்காக நாங்கள் ஒன்னும் பண்ண வேண்டிய காரியம் இல்லை. ஆனா கைங்கரியம் இன்னும் பண்ணலையே, அங்க போய் நாங்கள் ஏதாவது கைங்கரியம் பண்ணாதான் அதோட ஆனந்த அனுபவம் உண்டாருது நம்ம. அதனால கைங்கரியம் அப்படின்றது சாத்தியமான உபேயம், அது சாத்திய பிராப்தியம், பிராப்தியம் உபேயம் இல்ல, அதுதான் சாத்திய பிராப்தியம், எப்படி அச்சீவ்டு. அது என்ன அப்படின்னா, பாரமார்த்திக இத்தியாதினா சங்கிப்தம் ஞாபகம், அது பாரமார்த்திகி பகவத் சரணாரங்கள் சொல்லிச்சு. அடுத்த மேலாக சொல்றாரு, அது வந்து சாத்தியமான பிராப்தியம், நித்திய கிங்கரோ பவானி அப்படி சொல்றாங்க, நித்திய கைங்கரிய பிராப்தி, அதுதான் சாத்தியமானது. அப்படி ஆகட்டும் அது பிரார்த்திக்கணும், நீ உண்டாக்கணும்னு சொல்ல வேண்டிய பகவான் இருக்கும், சாத்தியமானவன் இல்ல, அவன் சித்தமானவன், சாத்தியமானது கைங்கரியம் படிக்கல நமக்கு, அது எப்படி அச்சீவ்டு, அது வந்து பாரமார்த்திக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது சங்கிப்தமாக சொல்லிருக்கா, சங்கேபமாக சொல்றதுக்காக மத்தியே துவயம் இது வியாக்கிய சமாக்கியானேஷா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்துல வியாக்கியானத்துல பேதங்கள் இருக்கு, இந்த கத்தியத்துக்கு பெரியவாச்சியான வியாக்கியானமும் இருக்கு, வியாக்கியானம் இருக்கு. நம்ம தேசிகன் சம்பிரதாயத்துல துவயம் பண்றது என்னன்னா, வியாக்கிய சமாக்கியா அப்படின்னா, சமாக்கியான பேரு வியாக்கியம் பண்ணா எத்தனை வியாக்கியானம் பண்ணிருக்காரு இங்க இந்த கிரந்தத்துல, துவய மந்திரம் அத்திர துவயம் பண்ணா இது துவயம் சொல்றது அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். இங்க துவய மந்திரம் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம், துவய மந்திரத்தையே இங்க சொல்றது, சமாக்கியான தேசி பேர், துவய மந்திரத்தோட பேர் சொல்லப்பட்டது அங்கே அப்படின்னு அர்த்தம். மத்தியத்துல எதுக்காக அது வந்தது அப்படின்னா, சாத்திய பிராபியத்தை வந்து சங்கேபமாக இங்கு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது தெரியப்படுத்துறதுக்காக அங்கு வரைக்கும் அங்கே அத்திர துவயம் அப்படின்னு சரணமகம் பிரபத்தியா இருக்கும், அத்திர துவயம் அப்படி என்னாரு, சாத்தியமானது எது என்று பாரமார்த்திகி அமுதலாலே சொல்லப்படுறது அப்படி என்று சொல்றதுக்காக சொல்லிருக்காரு பேரு. அது வியாக்கேயமானது துவயம் என்றும் அது வந்து சாத்தியமானதா உபாயம் சொல்றது, சாத்திய உபாயத்தோட அது சொல்றது இங்க துவயம் பண்றது அந்த பேர் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க துவய மந்திரம் இது வரைக்கும் வியாக்கியானம் பண்ண மாதிரி ஆச்சு என்ன அர்த்தம். அங்கே வியாக்கேயம் என்ன, எது வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கோ அது வியாக்கியானம் பவெண்ட்ரி, வியாக்கேயம் ஆப்ஜெக்ட் ஆஃப் பவெண்ட்ரி, எது வியாக்கியானம் பண்ணப்பட்டது துவய மந்திரம், துவய மந்திரத்தோட பேர் இங்கு சொல்லப்பட்டது, இது வரைக்கும் துவய மந்திரம் வியாக்கியானம் பண்ணிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் துவயம் அப்படின்றது. பிதரம் வித்யாதிபிகி ஜிதாந்த விசேஷ பகவத்கீதாதி படித்தை புத்த சம்பாதக்கை பிரம்மண கிரந்தை பிரஸ்துத உபாய விசேஷ பரிகிரகம் ஜரண்ய சுபாவ அனுசந்தான பூர்வகம் பிராப்திய விரோதி நிவர்த்தி பிரார்த்தனாந்த பிரபஞ்ச விஷயமான துவயார்த்தத்தையா சங்கிரகேட சங்கல்யா. இங்க வந்து என்ன சொல்றான், சில வாக்கியங்கள் எல்லாம் பெருக்கா இருக்கு, நிறைய சமஸ்த பதங்கள் இருக்கு, அது ஒன்று பயப்பட வேண்டியதில்லை, அர்த்தம் எல்லாம் சுலபமாக தான் இருக்கு. இதரம் மாத்திரம் முதலாறு சொன்னாரு, ಸರ್ವಧರ್ಮಾಂಶ ಸಂತ್ಯಜ್ಯ ತ್ವಮೇವ ಮಾತಾಚ ಪಿತಾ ಶ್ಲೋಕಸ್ಯ ಇದೆಲ್ಲ ಶ್ಲೋಕಗಳು ಬರ್ತದೆ ದ್ವಯಮಂತ್ರದಲ್ಲೇ. ಅಂದ ಶ್ಲೋಕಗಳಿಗೆಲ್ಲ ಎನ್ನ ಜಿತಂತ ಶ್ಲೋಕಂ ಅದನ್ನಾಲೇ ಜಿತಂತ ಶ್ಲೋಕ ತೆಜುನಾಸ್. ಅಪ್ರಮ ಜಿತಂತ ವಿಶೇಷಂ ಭಗವದ್ಗೀತಾ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲ ಒಂದ ವಾಕ್ಯಗಳು ಅದೇ ಶ್ಲೋಕಗಳು ಮೊದಲಾದ ಪಠಿತೈಹಿ ಜಿತಂತ ವಿಶೇಷವನ್ನ ಭಗವದ್ಗೀತೆಯನ್ನ ಹೀಗೆಲ್ಲ ಚೊಲ್ಲಪಟ್ಟ ಸಂವಾದ ಕೈಹಿ ಅಂಗೆಯೂ ಸಂವಾದ ರೂಪದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಚೊಲ್ಲಪಟ್ಟಿರ್ಕು. ಉಪಬ್ರಹ್ಮಣ ಗ್ರಂಥೈಹಿ ಉಪಬ್ರಹ್ಮಣಗಳನ್ನ ವೇದಾರ್ಥತೆ ಎಲ್ಲ ವಿಶದವಾಗಕ್ಕೂಡಿಯ ಗ್ರಂಥಗಳು ಸ್ಮೃತಿ ಇತಿಹಾಸ ಪುರಾಣಗಳೆಲ್ಲ ಉಪಬ್ರಹ್ಮಣಗಳು ಚೊಲ್ಲಪಟ್ಟಿದೆ. ನಮ್ಮ ಆಚಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅಂದ ವೇದಾರ್ಥತೆ ಎಲ್ಲ ಪೂರ್ಣಮಾಹ ಅಧ್ಯಯನ ಬಣ್ಣಿ ಅದು ವೇದಾರ್ಥತೆ ತಮ್ಮ ತಂಗಳೋಡ ಯೋಗ ಬರಲ್ತನಾಲೆ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಬಣ್ಣಿಂದು ಅದೋಡ ಅರ್ಥತೆ ತಂಗಳೋಡ ವಾಕ್ಯತ್ತನಾಲೆ ನಮಕ್ಕೆ ತೆರೆಯಪಡ್ತಕ್ಕೂಡಿಯ ಗ್ರಂಥಗಳಿಗೆ ಉಪಬ್ರಹ್ಮಣಗಳು ಅಂತ ಪೇರು. ವೇದಾರ್ಥಗಳೇ ಎಲ್ಲ ಪೂರ್ಣಮಾಹ ಅಧ್ಯಯನ ಬಣ್ಣಿ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಬಣ್ಣಿಂದು ವಿಸ್ತಾರವಾಗ ನಮಕ್ಕೆ ತೆರೆಯಪಡ್ತಾರ ಗ್ರಂಥಗಳೇ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣ ಮಹಾಭಾರತ ವಿಷ್ಣು ಪುರಾಣ ಮೊದಲಾದ ಗ್ರಂಥಗಳೇ ಎಲ್ಲ ಮಹಾಭಾರತ ಮೊದಲೇ ಎಲ್ಲ ಅದರೆಲ್ಲ ಚೊಲ್ಲಪಟ್ಟ ಉಪಬ್ರಹ್ಮಣ ಗ್ರಂಥಗಳಲ್ಲಿ ಚೊಲ್ಲಪಟ್ಟ ವಿಶೇಷಮಾನ ವಾಕ್ಯಗಳು ಅದೆಲ್ಲ ಹಿಂಗೆ ಎಡುಕ್ರ ಪಿತರಂ ಮೊದಲಾದಾಲೆ ಅದ ಪ್ರಸ್ತುತ ಉಪಾಯ ವಿಶೇಷ ಪರಿಗ್ರಹ ಉಪಾಯ ವಿಶೇಷ ಪ್ರಪತ್ತಿ ಹಿಂಗೆ ಚೊಲ್ಲಪಟ್ಟ ಉಪಾಯ ವಿಶೇಷತೋಡೆ ಸ್ವೀಕಾರಂ ಪರಿಗ್ರಹವನ್ನ ಶರಣ್ಯ ಸ್ವಭಾವ ಅನುಸಂಧಾನ ಪೂರ್ವಕ ಭಗವಾನ್ ಶರಣ್ಯನಾನ ಭಗವಾನೋಡೆ ಸ್ವಭಾವತ್ತೋಡೆ ಅನುಸಂಧಾನ ಬಣ್ಣಿ ಅದಲೇ ಉಪಾಯ ಪರಿಗ್ರಹ ಉಪಾಯ ವಿಶೇಷ ಪರಿಗ್ರಹಂ ಉಪಾಯತ್ತೆ ಸ್ವೀಕಾರ ಬಣ್ಣಕ್ಕೂಡಿಯ ವಿಶೇಷಂ ಉಪಾಯ ಇದು ಅದು ಪ್ರಪತ್ತಿ ವಿಶೇಷ ಪ್ರಪತ್ತಿ ಶರಣ್ಯನೋಡೆ ಅಭಿಪ್ರಾಯಗಳು ಎನ್ನ ಅಂದ ಅಭಿಪ್ರಾಯ ಸ್ವಭಾವಂ ಎನ್ನ ಶರಣ್ಯನೋಡೆ ಸ್ವಭಾವಂ ಎಂತ ಮಾದರಿ ಇರ್ತಿ ಅಡ್ಡಿ ಎನ್ನ ಪಿತಾ ಶಿಲೋಕಸ್ ಜರಾಚರಸ್ಯ ತಮಸ್ಯ ಪೂಜ್ಯಸ್ಯ ಗುರು ಕಿರಿಯಾನ್ ಸಮೋಭ್ಯನ್ಯ ಲೋಕತ್ರಯೇ ಅಪಿ ಅಪ್ರತಿಮ ಪ್ರಭಾವ ಇದೆಲ್ಲ ಅವರೋಡೆ ಸ್ವಭಾವತಿ ಚೆಲ್ಲದೆ ಭಗವಾನೋಡ ಸ್ವಭಾವತಿ ಚೆಲ್ಲಕ್ಕೂಡಿಯ ತ್ವಮೇವ ಮಾತಾಚಿ ಪಿತಾ ತ್ವಮೇವ ಮೊದಲಾದ್ರೆಲ್ಲ ಸ್ವಭಾವ ಚೆಲ್ಲದೆ ಪ್ರಾಪ್ಯ ವಿರೋಧಿ ನಿವೃತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನಾ ಅಂಶಂ ಪ್ರಾಪ್ಯತಕ್ಕೆ ವಿರೋಧಮಾನದೆ ಇದೆ ಎಲ್ಲ ಅಬ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಟು ಅಟೈನ್ಮೆಂಟ್ ಪ್ರಾಪ್ಯ ವಿರೋಧಿ ಎಲ್ಲ ಅಟೈನ್ಮೆಂಟ್ ಇರ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧಮಾನದೆಲ್ಲ ಅದೋಡೆ ನಿವೃತ್ತಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಟ್ಟದೆ ಮನೋವಾಕ ಈ ಮೊದಲಾದ್ರೆ ಎಲ್ಲಾ ವಿಧಮಾನ ಬಣ್ಣಕ್ಕೂಡಿಯ ಬಣ್ಣಿರ್ಕೂಡಿಯ ದೋಷಗಳೆಲ್ಲ ಇರ್ಕೋ ಶಾಸ್ತ್ರೀಯ ಶಾಸ್ತ್ರತೆ ಎಲ್ಲ ಉಲ್ಲಂಘನೆ ಬಣ್ಣಿರ್ಕೆ ಅಕೃತ್ಯಕರಣಂ ಕೃತ್ಯಾಕರಣಂ ಭಗವದಾಪಚಾರಂ ಭಾಗವತಾಪಚಾರಂ ಅಸತ್ಯಾಪಚಾರಂ ಅನಂತ ಅಪಚಾರಗಳೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇರ್ಕೇನೆ ಇದು ಎಲ್ಲ ವಿರೋಧವಾ ಇರ್ಕೆ ಪ್ರಾಪ್ತಿ ಇದೆಲ್ಲಾ ಕಳಿಯರವರೆಗೂ ಕಡಿಕ ಫಲಂ ಕಡಿಕಾದೆ ಅಂದ್ರೆ ವಿರೋಧಗಳೆಲ್ಲ ಎಪ್ಪಡಿ ನಾಶ ಪಡ್ತಿರದೆ ಅಪ್ಪಡಿಯನ್ನ ಎತ್ತನೆಯೋ ಪ್ರಾಯಶಿತ್ತಗಳು ಅದೆಲ್ಲ ಪಡ್ಕೊಂಡು ಹೋಗಂಡ ಎತ್ತನೆ ಜನ್ಮ ಇಡ್ತಾಳು ಪೋರಾದು ಅದೆಲ್ಲ ನೀ ನಮ್ಮ ಅಪ್ಪಡಿಯನ್ನು ಭಗವಾನಕ್ಕೆ ಪ್ರಪತ್ತಿ ಬಣ್ಣ ಎಲ್ಲ ಗೀತೆಯಲ್ಲಿ ಸರ್ವಧರ್ಮಾನ್ ಪರಿತಿಜ್ಯ ಅಂತ ಅಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿರೋಧ ನಿವೃತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ಕೂಡ ಪ್ರಪಂಚ ವಿಷಯವಾಣ ದ್ವಯಾರ್ಥತೆಯ ಸಂಗ್ರಹ ಅದು ದ್ವಯಸ್ಸೋಡೆ ಅರ್ಥಮೇ ಅದರಲ್ಲಿಯೂ ದ್ವಯಸ್ಸೋಡೆ ಅರ್ಥದಲ್ಲೇ ಅದನ್ನೂ ಇರ್ತದೆ ಕೂಡಿಯ ದ್ವಯಾರ್ಥ ಮನೋವಾಕ್ಕಾಯೈ ಇತ್ಯಾದಿಭಿ ಅರ್ಥಕ್ರಮೇಣ ನಮಶಬ್ದಾರ್ಥವಿರಲು ಕೂಡಕು ಚತುರ್ಥಿಯ ವಿಪ್ರಯ ವಿಜಾರ್ಥ ಪ್ರಾರ್ಥನಾ ಇದೆಲ್ಲ ಇದುವರೆಗೂ ಮನೋವಕಾಯಿ ಅಪ್ಪಡಿಯನ್ನು ಸೊನ್ನಾ ಅರ್ಥಕ್ರಮದಲ್ಲೇ ನವಶಬ್ದಾರ್ಥ ವಿವರಣ ಪೂರ್ವಕಂ ಶರಣೋ ಶರಣಂ ಪ್ರಭುಜೇ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ಎನ್ನುವ ಅರ್ಥತ್ವಡೆ ವಿವರಣಂ ಏನ ಅರ್ಥಕ್ರಮಂ ಪಾಠಕ್ರಮದಲ್ಲೇ ಕಡಶೀಲ ವರ್ತಿ ನಮಃ ಇದು ಅರ್ಥಕ್ರಮದಲ್ಲೇ ಬೇರೆ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ದ ಮೀನಿಂಗ್ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ದ ವರ್ಡ್ಸ್ ಫೌಂಡ್ ಇನ್ ದಿ ಇದು ಮಂತ್ರಂ ಮಂತ್ರದಲ್ಲೇ ಅವರು ಆ ಕ್ರಮದಲ್ಲೇ ಇರ್ಕಿರೋದು ಶಬ್ದಗಳು ಅರ್ಥತ್ತಿನಾಲೇ ಅನುಸಂಧಾನ ಮಾಡಿರೋದು ಬೇರೆ ವಿಧವಾಗಿರ್ಕಲ್ಲ ಅರ್ಥಕ್ರಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಚೊಲ್ರ ಮನೋವಾಕೈ ಹೇಳಿದ್ರೆ ಅರ್ಥಕ್ರಮತ್ತನಾಗಿ ನಮಶಬ್ದಾರ್ಥತ್ತೋಡ ವಿವರಣ ಪೂರ್ವಕಮಾಹ ಚತುರ್ಥಿ ಅಭಿಪ್ರಾಯ ನಾರಾಯಣಾಯ ನಮಃ ನಾರಾಯಣಾಯ ಚತುರ್ಥಿ ಪುರುಷಾರ್ಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಕಾಶ ಅಲ್ಲೇ ತತ್ವಹಿತ ಪುರುಷಾರ್ಥಂ ಪುರುಷಾರ್ಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದನ್ನು ಸುಲಭ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಪ್ರತಿವಚನಗಳು ಭಗವಾನೋಡೆ ಉತ್ತರವೆಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಚೊಲ್ಲಿ ಇಂದ ಮಂತ್ರದೋಡೆ ಇವರ ಅವತಾರಿಕೆ ಇದುವೇ ನಿರ್ಯ ವಿಶೇಷಗಳು ಇರ್ಕ ಇದ್ರೆ ನಾವು ಅನುಸಂಧಾನ ಬಣ್ಣ ವೇಂಡಿಯದು ಇದು ಗ್ರಂಥಂ கொஞ்சம் கடினமா இருக்கு தெரியலாம் பாக்குறதுக்கு. ஆனா அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப பிரதானமானது. வேற கிரந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் தான் இல்ல, அதுதான் இங்க பிரபஞ்சம் பிரகாசிக்கப்பட்டது. பாஷிக்காரர் சிந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண ரீதியில எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பகவான் ஆச்சாரியாளோட எத்தனை அனுகிரகம் பண்றாலோ அதுக்கு அனுகுணமாக முடிஞ்ச எத்தனை இத்தனுடைய அனுசந்தானம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதோட எல்லாருக்குமே இது ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாச்சு என்ன வேற ஏதாவது ரீதியில சொல்லணும் அப்படி என்ன அபிப்பிராயப்பட்டா அதை சரிப்படுத்தலாம். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இது கொஞ்சம் நிதானமா போனாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலே அனுசந்தானம் பண்ணதுலையும் பிரயோஜனமா இருக்கு. ஆச்சாரியெல்லாம் அனுகிரகம் பண்ணது ஒரு பாராயணம் பண்ண மாதிரியும் அனுஷ்டானம் பண்ணது அனுசந்தானம் பண்ண மாதிரியும் கிருஷ்ணினாலே ஆரம்பிச்சிருக்கோம். பகவான் நடத்தி கொடுக்கட்டும் எல்லாரும் பிரார்த்திச்சு பகவதாளுக்கு நமஸ்காரம் திருப்பி என்னோட கிளாஸ் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்காரம்.